இது தாண்டா எங்கூரு மொறச்சா பொண்ண மொறப்போம் நீ அடிச்சா பொண்ண அழிப்போம் டக்கரு டக்கரு டக்கரு டக்கரு இது தாய ஊரு டக்கரு டக்கரு டக்கரு டக்கரு நீ போதிப்பாரு பிரச்சனை இல்லவா நாட்டை பத்தின பிரச்சனைடா நாட்டின் பொருளாதாரம்